நானி கோனி ராணி உந்தன் மேனி நானும் மைக்கிறேன். ஏஹோ நானி கோனி ராணி உந்தன் மேனி நானும் மைக்கிறேன். மருதானி பூத்த காணி உன்னை தானி என்று கேட்கிறேன். நீ தூரம் நின்றால் வேர்கிறேன், என் பக்கம் வந்தால் போகிறேன். ஒரே வல்லாளாய் மாறினேன், என்னை எங்கே என்று தேடினேன். நீராய் நீராய் நீ மேகம் தாண்டி வாராய், தாராய் தாராய் என் தாகம் தூண்டி நூறாய், பாவாய் பாவாய் நானும் நாளாலே தீவாய். கொய்யும் கண்கள் மெய்யும் பேசுவான். பாவாய் பாவாய் நானும் நாளாலே தீவாய். குயிலும் கண்கள் மீண்டும் பேசுமா?